திருவாவணி ராவ மனசாகி நிலாவ மலையாள சுண்டில் மலரோண பாட்டு திருவாவணி ராவ மனசாகி நிலாவ மலையாள சுண்டில் மலரோண பாட்டு மாவின் கொம்பேறுன்னொரு பூவாலிக்குயிலே மாவேலி தம்பிரான்றே வரவாயா சொல்லு சுண்டில் மலையாள சுண்டில்.